பயங்கரியா பெண்ணு பயங்கரியா, கண்டாலோ பிரியங்கரியா பெண்ணு பிரியங்கரியா, ஐயையோ அடுத்து வந்தால் முட்ட நீடி இடியா, ஓ நெஞ்சில் பெடையானே திமில தகரம்ப பயங்கரியா. கண்டாலோ பிரியங்கரியா பெண்ணு பிரியங்கரியா, ஐயையோ அடுத்து வந்தால்